அத்தியாயம் 12. சுருளை காணோம். நடந்து சென்ற கிறிஸ்தியான் சுருளில் கூறப்பட்டிருக்கும் ஆறுதலான வார்த்தைகளை படிக்கலாம் என்ற எண்ணத்துடன் பையினுள் கையை விட்டான். திடுக்கிட்டு நின்றான். சுருளை காணாது கலவரமடைந்தான். தான் உறங்கும் போதுதான் அதை தவற விட்டிருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தான். முழங்கார் படியிட்டு ஆண்டவரிடம் தனது கவனக்குறைவுக்காக மன்னிப்பு கேட்டான். கண்ணீர் விட்டபடியே சுருளை தேடி ஓடினான் கிறிஸ்தியான். ஆண்டவர் இந்த இலைப்பாறும் ஸ்தலத்தை கட்டியிருந்தது சற்று இலைப்பாறுவதற்காகத்தானே? ஆனால் கடமையை மறந்து உறங்கிவிட்டது என்னுடைய தவறுதானே என்று எண்ணி வருந்தினான். இலைப்பாறும் ஸ்தலத்தை அடைந்தவுடன் சுற்றிலும் தேடினான். சுருளை கண்டவுடன் அதை எடுத்து பத்திரமாக பையினுள் வைத்துக் கொண்டான். அப்போது அவன் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. வேக வேகமாக மீண்டும் மலை மீது ஏறினான் கிறிஸ்தியான். ஆனால் அவன் மலை உச்சியை அடைவதற்குள் இருட்டிவிட்டது. கோழையும் அவநம்பிக்கையும் சிங்கங்களை பற்றி சொல்லியிருந்தது அவன் நினைவில் எழுந்தது. அந்த இருட்டு வேளையில் சிங்கங்கள் என் மீது பாய்ந்து என்னை கொன்று போடுமே என்று பயந்தான் கிறிஸ்தியான். உடன்தானே தனது தவறை உணர்ந்தான் அவன். தனது அவநம்பிக்கையை ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேட்டு அகற்றிவிட்டான்.